பேச பேச உள்ளார பிஐடி மின்னலுமா அடிச்சு பிடிச்சு மேஞ்சிட்டு போச்சு. பத்து நிமிஷம் தான் பேசிட்டு போயிருப்பான், ஆனா போறப்ப உள்ளார கையை விட்டு கொத்த அத்தத்துக்கு போன மாதிரியா இருந்துச்சு. காட்டு கரைந்த